வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலரவே. விழியும் பூமி அமைதிக்காக விழிகவே. மண்மேல் மஞ்சள் வெளிச்சம் விழுகவே. மலரே சோம்பல் முறித்து இழுகவே. சிறு முதல் சிறு வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலரவே. மண்ணில் மஞ்சள் வெளிச்சம் விழவே. மலரே சோம்பல் எழுகவே. குழந்தை விழிக்கட்டுமே தாயின் கதகதப்பில். உலகம் விடியட்டுமே பிள்ளையின் சிறு முதல் சிறு வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலரவே. மலரே சோம்பல் முறித்து எழுகவே.